கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் வாரம் 7. ஸ்ரீ வராஹாவதாரம் அப்படிங்கிறது இந்த வாரத்தின் தலைப்பு. சென்ற வாரம் நாம் பிரம்மதேவனுடைய ஆயுட்காலத்தை பத்தி பார்த்தோம். அந்த பிரம்மதேவனுடைய ஆயுசில் அவர் எப்படி சிருஷ்டிகள் பண்றார் அப்படிங்கறத புரிந்து கொள்வோம் அப்படிங்கிற கட்டத்தில் முடிச்சோம். பிரம்மதேவனுடைய ஆயுசு அப்படிங்கிறது பிரம்மமானம் அப்படிங்கிற அளவில் 100 வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு பரம் அப்படின்னு பேரு. இந்த பரத்தினுடைய பாதி பரார்த்தம். அந்த பரார்த்தம் அப்படிங்கிறது 2 உண்டு. பரம்னுடைய பாதி 2, ஒன்று ஒன்று ஒரு ஒரு பரார்த்தம். அதில் இப்போ நம்ம இருக்கிறது 2வது பாதி, த்விதீய பரார்த்தம். இந்த த்விதீய பரார்த்தத்தில் நாம் இருக்கிற இந்த கல்பத்துக்கு பேரு ஸ்வேத வராக கல்பம் அப்படிங்கிறது. பிரம்மாவனுடைய ஆயுசில் பாதி முடிஞ்சுடுத்து, 50 வருஷம் ஆயிடுத்து. இப்போ அடுத்த பாதி ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதல் பகல், அந்த பகல்ல தான் பிரம்மதேவன் சிருஷ்டிலாம் பண்றார். பகல் பொழுது முடிஞ்ச உடனே நைமித்தேக்க பிரளயம் அப்படின்னு ஒன்றத்தை ஏற்படுத்தி அதுல இந்த பூலோகம் அழிஞ்சு போற மாதிரி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இந்த 2வது பரார்த்தத்துல, த்விதீய பரார்த்தத்துல முதல் கல்பம், முதல் பகலுக்கு ஸ்வேத வராக கல்பம் அப்படின்னு பேர். இந்த ஸ்வேத வராக கல்பத்துக்கு இந்த பேர் ஏன் ஏற்பட்டது, எம்பெருமான் எப்படி சிருஷ்டியை பண்றார் இந்த கல்பத்துல பிரம்மாவை கொண்டு அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்வேத வராக கல்பம் அப்படிங்கிற பெயர்லயே எம்பெருமான் வராகாவதாரம் பண்ணின கல்பம் இது அப்படிங்கிறது புரியறது. என்ன ஆச்சா, இந்த நைமித்திக பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு பிரம்மதேவன் நினைக்கும் பொழுது பூமிய காணும், பூமி தான் அழிஞ்சி ஒரு நிலையில இருக்கே, அதை திருப்பி ஒரு மாதிரி உருவாக்கி இருக்கார். ஆனா அது காணா போயிடுது, எங்க இருக்குன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியலையாம். அப்போ பிரம்மதேவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் உள்ள இருக்கிற அந்தர்யாமியான நாராயணனை சரணடைஞ்சி அவர் நினைச்சி கதரும் பொழுது எம்பெருமான் இன்னொரு உருவம் கொண்டு வந்தாராம். அது என்ன உருவம் அப்படின்னு பார்த்தா அதுதான் பன்றி உருவமான வராக அவதாரம். இதற்கு முன்னாடி கல்பங்கள்லாம் எம்பெருமான் மத்ஸ்யாவதாரம் பண்ணியிருக்கார், கூர்மாவதாரம் பண்ணியிருக்கார். வேதங்கள் ஒரு சமயம் தொலைஞ்சி போன பொழுது மத்ஸ்யமாக வந்து வேதங்களை காப்பாத்தி கொடுத்தார். அமிர்த மந்தனம் பண்ணும் பொழுது கூர்மமாக வந்து மந்தரமலையை தாங்கி பிடித்தார் எம்பெருமான். அதே போல ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு தீர்மானிச்சு பூமியை உத்தாரணம் பண்ணணுங்கிறதுக்காக வராகமாக அவதாரம் கொண்டு வந்தார் எம்பெருமான். இப்போ இந்த வராக அவதாரம் அப்படியே தோன்றினது அப்படிங்கிறது தான் விஷ்ணு புராணத்தில் இருக்கிற விஷயம். பிரம்மதேவனுடைய மூக்கிலேந்து ஒரு சின்ன பன்றியாக அவதரிச்சு அப்புறம் வளர்ந்தார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும். விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டது என்னவென்றால், எம்பெருமான் அந்த சமயம் வராகனாக கோலம் கொண்டார் அப்படிங்கிறது. இப்படி வராக மூர்த்தியாக, பெரிய மூர்த்தியாக தோன்றினாராம் எம்பெருமான். மகாவராகா அப்படின்னு வர்ணிக்கிறார் பராசர மகரிஷி. மகாவராகமாக பெரிய உரு கொண்டு இருந்தார் அவர். எவ்வளவு பெருசுனா பாதாள லோகத்திலேந்து ஆகாசம் வரைக்கும் போறது. அவ்வளவு பெரிய உருவத்தின் முன்னாடி இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு சிறு வண்டு போலதான் இருக்குமா. இந்த மாதிரி சின்னதா உனத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறார்கள் வியாக்யாத்தாக்கள். அதுக்கு அழகான பதில் சொல்றா, என்னன்னா அவதாரம் எடுக்கிறவர் யாரு, பெருமாள். அவருக்கு பெருசாதான் கொடுக்க தெரியும், பெருசாதான் வர தெரியும். ஆபத்து அப்படின்ன உடனே அந்த ஆபத்து எப்பேற்பட்டதா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கறதுக்காக முழுமையான ஏற்பாட்டோட பெரிய உரு கொண்டு வந்தாராம் மகாவராகா அப்படிங்கிறார் மகரிஷி. இப்படி மகாவராகனா வந்தார், பன்றியாக வந்தார். ஆனா வேஷம் போடுறச்சே ஒரு விஷயம் மட்டும் அவரால் மாத்தவே முடியலையாம். எதை மாத்த முடியலன்னா அவரோட கண் அழக மாத்த முடியலையாம். மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனா அப்படிங்கிறார். தாமரை கண் எம்பெருமான் நாராயணனுக்கு, அதை மட்டும் அவரால மறைச்சிக்கவே முடியலையாம். மத்சியமா வந்தாலும் அப்படியே இருக்கு தாமரை கண், கூர்மமா வந்தாலும் அப்படியே இருக்கு தாமரை கண், இப்போ பன்றியா வரும்பொழுது கூட கண்கள் தாமரை அழகா இருக்கும். பன்றி உருவமும் எம்பெருமானுக்கு அழகுதான், எம்பெருமான் கிட்டக்க போய் சேர்ந்தா எல்லாம் அழகாயிடும். அந்த அழகிய உருவம் கொண்ட இந்த வராகத்துக்கு கமல லோச்சனம், பத்ம லோச்சனம், தாமரை கண் இருந்ததாக வர்ணிக்கிறார் மகரிஷி. இப்படி அவதரிச்ச வராக பெருமான் அந்த பிரளய ஜலத்துக்குள்ள உடனே முழுகி பூமியை தேடி போனாராம். பூமியை கண்டுபிடிச்சுட்டார். பூமாதேவி எம்பெருமான சேவிக்கிறார். சேவிச்சவளுக்கு முத முதல்ல கண்ணில் படுறதும் இதே தாமரை கண்கள் தான். அவள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா எம்பெருமான. நமஸ்தே புண்டரீகாக்ஷ அப்படின்னு ஆரம்பிச்சு, நமஸ்தே புண்டரீகாக்ஷ சங்க சக்கர கதாதர மாம் உத்தராஸ்மாதத்ய த்வம் த்வத்தோஹம் பூர்வமுத்திதா அப்படிங்கிறா. எம்பெருமானே, புண்டரீகாக்ஷா தாமரை கண்ணா, சங்கு சக்கரம் தரித்தவனே, கதை தரித்தவனே, முன்ன என்னை காப்பாத்தினது போல் இன்றைய தினமும் வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சரணம் அடைகிறேன் அப்படின்னு பூமி பிராட்டி சொன்னாளாம். நிறைய ஸ்தோத்திரம் பண்றா எம்பெருமான. எப்படி அவன் ஜகத் காரணனாக இருக்கான், சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு அவனே எப்படி காரணமாக இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தனக்கும் எம்பெருமானுக்கும் உரிய சம்பந்தத்தை ரொம்ப அழகாக சொல்றாள் பிராட்டி. பிராட்டி சொல்றா, எம்பெருமானே எனக்கு மாதவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குப்பா, ஏன் தெரியுமோ? ஏன்னா உன்கிட்டேந்து நான் தோன்றினவள், உன்னால உத்தாரணம் அடைந்தவள், உன்னை ஆசிரயிப்பவள், நீயே கதியாக இருப்பவள், மாதவனான உன்னையே நாடின எனக்கு மாதவிங்கிற பேர் வந்தது அப்படின்னு அழகா சொல்றா. த்வன்மயாஹம் த்வதாதாரா த்வத் சிருஷ்டா த்வத் சமாஸ்ரயா மாதவீமிதி லோகோயம் அபிதத்தே ததோஹி மாம் அப்படிங்கிறா. மாதவின்னு எனக்கு பேருண்டுன்னு பூமி பிராட்டி தானே சொல்றா. எம்பெருமானோட இருக்கிற சம்பந்தத்தை காண்பிச்சு கொடுக்கறா. அந்த சமயத்துல இப்படி சம்பந்தம் இருக்குப்பா, உந்தனோடு உறவேல் நமக்கும் ஒழிக்க ஒழியாதுன்னு, அதனால என்னை அவசியம் காப்பாத்தணும் அப்படின்னு பூமி தேவி பிரார்த்திச்ச உடனே எம்பெருமான் வராகன் தன்னுடைய கோரை பற்களால அவளை தூக்கிண்டு மேல வந்தாராம். இவர் எவ்வளவு அழகாக வந்தார் அப்படின்னு மகரிஷி வர்ணிக்கிறார். சமுத்திதோ நீல இவாச்சலோ மகான் அப்படிங்கிறார். ஒரு நீல மலை தூக்கிண்டு மேல வரா மாதிரி இருந்துதான். நீல மலை இந்த பிரளய ஜலத்திலேந்து மேல கிளம்பி வரா மாதிரி இருந்துதான் வராக மூர்த்தி பூமி தேவிய மேல கொண்டு வர காட்சி. இது பராசர மகரிஷியினுடைய அனுபவம். இத நம் பராங்குஷர் அப்படிங்கிற நம்மாழ்வார் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அழகா சொல்றார். நீல வரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் அப்படிங்கிறார். நீல மலை ஒண்ணு, அதுக்கு கோரை பற்களானது சந்திரன் போல இருக்கான். இந்த வராக மூர்த்தி ஆகிற நீல மலைக்கு சந்திரன் ஆகிற கோர பற்கள் இருக்காம், கோரை பற்கள். அதுல பூமியை தூக்கிட்டு ஒரு பந்து போல தூக்கிட்டு மேல வந்தார் அப்படின்னு அழகா சொல்றார். இப்படி பராசர பராங்குஷ ஸ்ரீசூக்திகளுக்குள்ள சாமியத்தையும் அழகையும் ரசிக்கணும் அப்படின்னு பூர்வாச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இவ்வளவு அழகா தூக்கிண்டு வரார் பூமியை. தூக்கிண்டு வரும் பொழுது ஒரு உத விட்டாராம் அந்த பிரளய ஜலத்தை, எட்டி உதைக்கிறார், உதச்சுண்டு மேல கிளம்புறார். இவர் இப்படி எட்டி உதைக்கிற அந்த சப்தத்துல மிருதங்கம் வாசிக்கிறா போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். எட்டி உதைச்சார் அப்படிங்கறத பராசர மகரிஷி சொன்னார். அந்த எட்டி உதைச்சதனுடைய அனுபவத்தை சுவாமி தேசிகன் சொல்றார். அது மிருதங்க ஒலி போல இருந்ததாம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப பூமாதேவிய கல்யாணம் பண்ணிட்டு போறார் வராக பகவான் மேல, அந்த கல்யாணத்துக்கு ஒரு மங்கள வாத்தியமாக மிருதங்க தாளமாக அமைஞ்சுதான் எம்பெருமான் இப்படி அலைகளை உதச்சுண்டு மேல கிளம்பினது. அப்படி கிளம்பும் பொழுது குர் குர் அப்படின்னு சத்தம் போட்டு கிளம்புறாராம். அதுல சாம வேத ஒலி கேட்கிறதாம். இவர் இப்படி கிளம்பும் பொழுது ஒரு பெரிய சுவாசம் விட்டுண்டு கிளம்பினாராம். அந்த சுவாசத்திலேருந்து அந்த பிரளய ஜலமானது தெரிச்சு ஜனலோகம் வரைக்கும் போச்சாம். பூலோகம் உவர்லோகம் சுவர்லோகம் எல்லாம் அழிஞ்சு போயிடுதுன்னு பார்த்தோம். அதுக்கு மேல மகர்லோகம், அதுக்கு மேல ஜனலோகம், அதெல்லாம் இருக்கு. அந்த ஜனலோகம் வரைக்கும் போச்சாம். இந்த எம்பெருமான் இப்படி மேல கிளம்பி வந்த உடனே அந்த ஜனலோகம் வரைக்கும் அவருடைய ரோமங்கள் போய் சேர்ந்ததாம். அவ்வளவு பெரிய மூர்த்தியாக அவர் ஆனார். அந்த ரோமங்கள்ல சனகாதி மகரிஷிகள்லாம் வந்து தொங்கிண்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாலாம். எம்பெருமானுடைய ரோமங்கள்ல மகரிஷிகள் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார் பராசர மகரிஷி. அவர்கள் இந்த எம்பெருமானை எப்படி சேவிச்சார்கள் அப்படின்னு பார்த்தா, யக்ஞவராக மூர்த்தியாக சேவித்தார்களாம். யக்ஞத்துக்கு உரிய தேவதை வராகமூர்த்தி தான் அப்படின்னு உணர்ந்து யக்ஞத்தினுடைய பல காம்போனன்ட்ஸ் இந்த வடிவத்துல இருக்கிறதை அவர்கள் சேவித்து மங்களாசாசனம் செய்கிறார்கள். யக்ஞ வராகனாக எம்பெருமான் எப்படி இருக்கிறாராம், அந்த வராக மூர்த்தியினுடைய நான்கு கால்களும் நான்கு வேதங்களாம். அவருடைய பற்களே யாகங்களாம். யாகத்துக்கு பிரதான பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பங்கள் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ரோமங்களாம். அவருடைய நாக்கானது யாகத்தினுடைய அக்னியாம். எம்பெருமானுடைய திரு மூக்கானது ஸ்ருக் அப்படிங்கிற திரவியமாம். ஸ்ருக் அப்படிங்கிறது தான் ஒரு கரண்டி போல, இந்த நெய்யெல்லாம் சேர்க்கறதுக்கு பயன்படுத்தும் கரண்டி, அதுக்கு ஸ்ருக்னு பேரு. இந்த மாதிரி யாகத்தினுடைய பல்வேறு அங்கங்களை எம்பெருமானுடைய திருமேனியில சேவித்தார்கள் மகரிஷிகள். யக்ஞ வராகனாக மங்களாசாசனம் பண்ணி வழிபட்டார்கள். இந்த யக்ஞ வராக மூர்த்தி இப்ப பூமாதேவிய மேல எடுத்துண்டு வந்து விட்டார். அப்போ பூமாதேவி யக்ஞ வராகன பல கேள்விகள் கேட்க, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவர் ஞானப்பிரானாக விளங்கினார் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பூமிய மேல கொண்டு வந்தது வரைக்கும் தான் கதை இருக்கு. இப்படி மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜலத்து மேல பூமிய அப்படி விரிச்சு வச்சாராம் எம்பெருமான். ஒரு கப்பலை போல விரிச்சு வச்சார் அப்படிங்கிறார் மகரிஷி. அப்பதான் அது திருப்பி முழுகாம இருக்குமாம். அப்படி வச்ச பூமிக்குள்ள மலைகளை சிருஷ்டிக்கிறார். ஏழு தீபங்களை சிருஷ்டித்தார். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் பண்ணினார். அப்புறம் பூமிக்கு மேல இருக்கிற லோகங்களையும் சிருஷ்டித்தாராம். இப்போ பூமிக்குள்ள எப்படி ஜீவர்களை பிரம்மாவாக இருந்து அடுத்தது சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கறத ரொம்ப விரிவாக அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வராகாவதாரத்தை பத்தினதான வரலாறு.